தலைப்பு: விழிகள். இதயம் கோருதோ இவள் விழிகள், இதயம் இடம் மாறுதோ விழிவெளியே. பாவையின் பார்வையில் பாடம் மானேனே, பார்த்து பார்த்து படம் பிடிக்கிறாயோ? பார்த்ததும் பிடித்தாள் இரு விழிகளின் இடைவெளியில் இவனோ.